அடுத்ததாக ஸ்ரீ குபேர அஷ்டோத்தர சதநாமாவளி. இனி வரும் மந்திரங்களினால் அக்ஷதை அல்லது புஷ்பத்தினால் குபேரனுக்கு அர்ச்சனை செய்யவும். ஓம் குபேராய நமஹ, ஓம் தனதாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் யக்ஷேஷாய நமஹ, ஓம் குஹ்யகேஸ்வராய நமஹ, ஓம் நிதீஷாய நமஹ, ஓம் சங்கரசகாய நமஹ, ஓம் மகாலக்ஷ்மீ நிவாசபுவே நமஹ, ஓம் மகாபத்மநிதீஷாய நமஹ, ஓம் பூர்ணாய நமஹ, ஓம் பத்மநிதீஸ்வராய நமஹ, ஓம் சங்காக்யநிதிநாதாய நமஹ, ஓம் மகராக்யநிதிப்ரியாய நமஹ, ஓம் சுகச்சபநிதீஷாய நமஹ, ஓம் முகுந்தநிதிநாயகாய நமஹ, ஓம் குந்தாக்யநிதிநாதாய நமஹ, ஓம் நீலநித்யாதிபாய நமஹ, ஓம் மகதே நமஹ, ஓம் வரநிதியதிபாய நமஹ, ஓம் பூஜ்யாய நமஹ, ஓம் லக்ஷ்மீ சாம்ராஜ்யதாயகாய நமஹ, ஓம் இலபிலாபத்யாய நமஹ, ஓம் கோஷாதீஷாய நமஹ, ஓம் குலோசிதாய நமஹ, ஓம் அஸ்வாரூடாய நமஹ, ஓம் விஸ்வபந்த்யாய நமஹ, ஓம் விசேஷஜ்ஞாய நமஹ, ஓம் விசாரதாய நமஹ, ஓம் நலகூபரதாதாய நமஹ, ஓம் மணிக்ரீவபித்ரே நமஹ, ஓம் கூடமந்த்ராய நமஹ, ஓம் வைஸ்ரவணாய நமஹ, ஓம் சித்ரலேகாமனப்ரியாய நமஹ, ஓம் ஏகபிங்காய நமஹ, ஓம் அலகாதீஷாய நமஹ, ஓம் பௌலஸ்த்யாய நமஹ, ஓம் நரவாகனாய நமஹ, ஓம் கைலாசசைலநிலஜாய நமஹ, ஓம் ராஜ்யராஜ நமஹ, ஓம் ராவணாக்ரஜாய நமஹ, ஓம் சித்ரசைத்ரரதாய நமஹ, ஓம் உத்யானாய நமஹ, ஓம் விஹாரசுகுதூஹலாய நமஹ, ஓம் மகோத்சாகாய நமஹ, ஓம் மகாப்ராஜ்ஞாய நமஹ, ஓம் சதா புஷ்பகவாகனாய நமஹ, ஓம் சார்வபௌமாய நமஹ, ஓம் அங்கநாதாய நமஹ, ஓம் சோமாய நமஹ, ஓம் சௌம்யதிகீஸ்வராய நமஹ, ஓம் புண்ணியாத்மனே நமஹ, ஓம் புருஹூதஸ்ரீயை நமஹ, ஓம் சர்வபுண்ணியஜனேஸ்வராய நமஹ, ஓம் நித்யகீர்த்தயே நமஹ, ஓம் நீதிவேத்ரே நமஹ, ஓம் லங்கா பிராக்தனநாயகாய நமஹ, ஓம் யக்ஷாய நமஹ, ஓம் பரமசாந்தாத்மனே நமஹ, ஓம் யக்ஷராஜே நமஹ, ஓம் யக்ஷிணீவ்ருதாய நமஹ, ஓம் கின்னரேஷாய நமஹ, ஓம் கிம்புருஷாய நமஹ, ஓம் நாதாய நமஹ, ஓம் கட்காயுதாய நமஹ, ஓம் வசினே நமஹ, ஓம் ஈசானதக்ஷபார்ஷ்வஸ்திதாய நமஹ, ஓம் வாயுவாமசமாஸ்ரஜாய நமஹ, ஓம் தர்மமார்க்கைகநிரதாய நமஹ, ஓம் தர்மசம்முகசம்ஸ்திதாய நமஹ, ஓம் நித்யேஸ்வராய நமஹ, ஓம் தனாத்யக்ஷாய நமஹ, ஓம் அஷ்டலக்ஷ்மியாஸ்ரிதலயாய நமஹ, ஓம் மனுஷ்யதர்மிணே நமஹ, ஓம் சத்வ்ருத்தாய நமஹ, ஓம் கோஷலக்ஷ்மீ சமாஸ்ரிதாய நமஹ, ஓம் தனலக்ஷ்மீ நித்யவாசாய நமஹ, ஓம் தான்யலக்ஷ்மீ நிவாசபுவே நமஹ, ஓம் அஸ்வலக்ஷ்மீ சதாவாசாய நமஹ, ஓம் கஜலக்ஷ்மீ ஸ்திராலயாய நமஹ, ஓம் ராஜ்யலக்ஷ்மீ ஜன்மகேஹாய நமஹ, ஓம் தைரியலக்ஷ்மீ கிருபாஸ்ரஜாய நமஹ, ஓம் அகண்டைஸ்வர்ய சம்யுக்தாய நமஹ, ஓம் நித்யானந்தாய நமஹ, ஓம் சுகாஸ்ரஜாய நமஹ, ஓம் நித்யத்ருப்தாய நமஹ, ஓம் நிதித்ராத்ரே நமஹ, ஓம் நிராசாய நமஹ, ஓம் நிருபத்ரவாய நமஹ, ஓம் நித்யகாமாய நமஹ, ஓம் நிராகாங்க்ஷாய நமஹ, ஓம் நிருபாதிகவாசபுவே நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சர்வகுணோபேதாய நமஹ, ஓம் சர்வஜ்ஞாய நமஹ, ஓம் சர்வசம்மதாய நமஹ, ஓம் சர்வாணி கருணாபாத்ராய நமஹ, ஓம் சதானந்த கிருபாலஜாய நமஹ, ஓம் கந்தர்வ குல சம்சேவ்யாய நமஹ, ஓம் சௌகந்தி குசும பிரியாய நமஹ, ஓம் சுவர்ண நகரீ வாசாய நமஹ, ஓம் நிதி பீட சமாஸ்ரஜாய நமஹ, ஓம் மகாமேருத்தரஸ்தாஜினே நமஹ, ஓம் மகர்ஷி கண சம்ஸ்துதாய நமஹ, ஓம் துஷ்டாய நமஹ, ஓம் சூர்பணகா ஜ்யேஷ்டாய நமஹ, ஓம் சிவ பூஜாரதாய நமஹ, ஓம் அனகாய நமஹ, ஓம் ராஜயோக சமாயுக்தாய நமஹ, ஓம் ராஜசேகர புஜகாய நமஹ, ஓம் ராஜராஜாய நமஹ, ஓம் குபேராய நமஹ, நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி.